ஒரு பிஞ்சு மொழி பேசும் பிள்ளை பெற்றவர் பெற்றும் பெற்றோர இல்லை, பிள்ளையின் பாதை தெளிவாக இல்லை விதியே. ஒரு சொந்தம் இல்லாத தந்தை, சுயபந்தம் இல்லாத அன்னை, இரு கண்ணில் வலியோடு பிள்ளை விதியே. விதை மண்ணில் முளை கொண்ட போதே அதன் தலையில் இடி வீழ்ந்தது என்ன, இனி வாழ்ந்து பயன் என்ன என்ன விதியே.